அன்பே அன்பே என் அன்பே, எங்கே எங்கே நீ எங்கே, உன்னில் என்னை தொலைத்தேனடி, உன்னால் இன்னால் மறித்தேனடி, நிஷா நிஷா நிஷா நிஷா நீ ஓடிவா, நிலா நிலா நிலா நிலா என்னை தேடிவா, அன்பே என் அன்பே. Oh, Nisha, oh, Nisha, oh.